いる。 வந்து வந்து நிக்கிற இங்க லாயரா? ஓகே, இது சரிபட்டு வராது. எனக்கும் போலீஸ்காரங்களை கண்டாலே பிடிக்காது. நீ பார்த்து உன்னு சிக்க வைக்கிற விஸ்கி லாஜ் வித் ஐஸ். Thank you. விஸ்கி லாஜ் வித் ஐஸ் ப்ளீஸ். Cheers. அம்மா